శ్రీమాన్ వెంకటనాదార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. బభూవ నకుశస్తస్మిన్ ఐరావత ఇవాంబుదౌ యమింద్ర విగమే దేవా పదే తస్య న్యవీభిషన్. ముదల్ సర్గం 13వ శ్లోకం. ఇప్పో కీళ వందు அந்த புரூரவஸ் அப்படின்றவனிடத்திலிருந்து பல கிளைகள் தோன்றியதுன்னார். அதுல முக்கியமாக என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். அதுல வந்து இந்த வம்சத்துல பிரதானமாக இருந்த ராஜா யார் அப்படின்னா நகுஷன் அப்படின்னு. அவனை பத்தி சொல்லும் பொழுது என்ன ஒரு உதாரணம் திருப்பியும் நிறைய உதாரணங்கள், உபமா சொல்றதுல உபமா அலங்காரம் சொல்றதுல சுவாமி தேசிகனை மிஞ்சரவா யாரும் கிடையாது. அந்த மாதிரி என்ன இது அத்தனையும் நம்ம புராணத்திலையும் அதே மாதிரி பகவத் விஷயமாகவும் இருக்கக்கூடிய விஷயத்துல கொண்டு பொருத்தி பார்க்கிறது, அதுதான் விசேஷம். அப்போ எப்படின்னா அந்த வம்சத்துல இப்போ எம்பெருமான் வந்து திருப்பார்கடலை கடைந்தார். கடைந்தது யார் அப்படின்னா ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் அப்படின்றது இருந்தாலும் நாச்சியார் நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஏனால் கடல் கடைஞ்சது எதுக்குன்னால் அமுதினும் இனிய பெண்ணமுதான பிராட்டியை அடையறதுக்கு. அப்போ கேசவனாக அழகிய கூந்தலோடு கூடினவனாக பிராட்டி அவதரித்தால் கல்யாணம் செய்து கொள்றதுக்கு தகுந்த கிரமத்துல எம்பெருமான் எழுந்துள்ளியிருக்கார். அந்த இடத்துல திருப்பார்கடல் கடையிற இடத்துல ஐந்து ரூபங்கள் ஒன்னாச்சு. ஒண்ணு இவா சோர்ந்து போயிடுறான், இவா பக்கத்துல ஒரு ரூபம், அசுரால் பக்கத்துல ஒரு ரூபத்தை எடுத்துண்டு. எம்பெருமான் ரெண்டு பக்கமும் கடைஞ்சா அந்த மலை அமைங்கி போயிடுறது, கீழே ஆதி கூர்மமாக தாங்கினார். இது தாங்கின உடனே மேல எழும்பிடுறது, மேல அமைக்கினாதானே கடைய முடியும். தயிர் இங்க இருக்குன்னா அந்த கடையிற கட்டைய மேல வச்சிருந்து எப்படி கடையிறது? அதனால அந்த ஒரு ரூபம் ஐந்து ரூபம். அப்போ தோனிட போறது இவர் வந்து அப்போ பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் பிரிவு இருந்திருக்கு போல் இருக்குன்னு. அதெல்லாம் கிடையாதுன்றதுக்காகத்தான் கடல் கடைந்தது யாருன்றத நாச்சியார் நமக்கு சுலபமாக புரிய வைக்கிறச்ச வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. பிரிவு கிடையாது, மான்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் இந்திரா லோக மாதா மா ரமா மங்கள தேவதா. பிராட்டியினுடைய வேற வேற பேர்கள், மான்னாலே பெரிய பிராட்டியார் தான். அதனால அவ தரித்து கொண்டிருப்பவன் அப்படின்னு ஸ்ரீதரன் அப்படிங்கிறது அது ஒரு பிரகாரம். அதனால அந்த இவன் தான் கடைஞ்சான். இங்க வந்து இதெல்லாம் ஒரு அபிநயம். அவுதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷீகி பூஸ்துதில சுவாமி தேசிகன். இவ திவ்ய தம்பதிகள் வந்து பண்றது எதுக்குன்னால் எல்லாமே ஒரு விளையாட்டு. அது லோகத்தாருக்கு சிலத்தை உணர்த்துவதற்காக இவாளே இந்த லீலா விபூதியில வந்து இன்னென்ன கிரமத்துல சில திருவிளையாடல்களை பண்றா. அப்போ அந்த பிராட்டி அடையறதுக்காக தான் இவாள் அமிர்தம் வேணும்னோ அப்சர ஸ்ரீகள் வேணும்னோ அதுக்காகலாம் வந்து அமிர்தம் வேணும்னு வேணும். அது வந்து நமக்கு நம் மரணத்திலேருந்து நம்மளை தடுக்கும் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னால் நிறைய நாள் ஜீவிச்சு இருக்கும்படி பண்ணும் அது. அதான் அப்போ அதெல்லாம் இல்ல, கடைசியாக அவதரிக்க போற பிராட்டிக்காக தான் எம்பெருமான் கடல் கடைந்தார் திருப்பார்கடலை. அதிலிருந்து பல வஸ்துக்கள் வந்தது. அது விஷ்ணு புராணத்துல பராசரர் அருளி செய்யும் பொழுது 200 வஸ்துக்கள் அதுலேருந்து வந்ததுன்னா எல்லாத்தையும் அவன் வச்சுட்டான். இந்திரன் ஐராவதம் அவன் வச்சுட்டான், உச்சை சிரவஸ் அவன் வச்சுட்டான், அப்சர ஸ்ரீகள்லாம் அவன் வச்சுட்டான். அந்த மாதிரி நிறைய அது போட்டோம். அதுல ஒண்ணு வந்து ஐராவதம், அந்த யானை கஜேந்திரன். அப்போ அந்த திருப்பார்கடல்ல கடையும் பொழுது ஐராபதம் அப்படின்னு அந்த ஒரு உயர்ந்ததான ஒரு யானை கஜேந்திரன் எப்படி வந்ததோ அந்த மாதிரி இந்த வம்சமாகிற கடல் அதுல தோன்றினவன் நகுஷன் அப்படின்னு. பபூவ நகுஷகா தஸ்மின் ஐராவத இவாம்புதவ். கடல்ல இருந்து எப்படி அம்பு அதுல இருந்து ஐராவதம் வந்ததோ அந்த மாதிரி நகுஷம் அப்படி. சரி, இந்த நகுஷன் இத்தனை பேர் இதுக்கப்புறம் நடுவுல இருக்காளே அவளெல்லாம் சொல்லாமல் நகுஷனை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வந்து மகா பராக்கிரமசாலி, தர்மவான், அது மாதிரியா இருக்கிறதுனால என்ன இவனுடைய விசேஷத்தை எப்படி சொல்றன்னா, யமீந்திர விகமே தேவாகா பதே தஸ்ய ஞவீவிஷன். அதாவது இந்திரன் வந்து ஏதோ ஒரு கிரமத்துல ஒரு காலகட்டத்துல தன்னுடைய பதவியிலிருந்து இறங்கும்படியும் அவன் எங்கேயோ ஒளிஞ்சிண்டு இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த தேவர் தலைவன், அதனால வந்து அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அது ஒரு பதவி, இந்திரன்றது ஒரு பதவி, அதனால அடுத்த பட்டத்துக்கு மகாபலி சக்கரவர்த்தி காத்துருக்கா அப்படின்னு. அதே மாதிரி ருத்ரன் அப்படிங்கறதும் ஒரு பட்டம், அதுக்கு அஸ்வத்தாமா காத்துருக்கான் அப்படின்னு நமக்கு புராணங்கள்ல இருந்து ஏற்படுது. எம்பெருமானது அப்படி இல்லை, எம்பெருமான் நிலையானவர். அதனால வந்து அவன் அதனால அவந்து வந்து இந்த தேவதைகளை போல பிரம்ம பட்டம் இருக்கு, அடுத்து யாரோ அவளுக்கு தான். அது ரொம்ப காலம் அது, ஏன்னால் தன்னுடைய ஒரு பகல் போதுல 14 தடவை இந்திரனை மாத்துறார். இந்திரன்தே பெருசு. அப்படி இருக்கிறச்ச அந்த இந்திரனை வந்து பிரம்மா ஒரு பகல் போதுல 14 தடவை மாத்துறார் இந்திரனை. அப்படின்னா அவருடைய போது எப்படின்னா கணக்கெல்லாம் அடங்கவே அடங்காது, அது பாட்டுக்கு எத்தனையோ இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து 100 வயசு. அப்போ இது அப்படிப்பட்ட அந்த இந்திரன் இல்லாத நிலையில யாரோ ஒருத்தர இந்திரனாக அங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அப்ப யார பண்ணலாம்னா, எத்தனையோ தேவதைகள் இருக்கா, அவள சீனியர் இருப்பா ஜூனியர் இருப்பா, யாரானா வைக்கலான்னா வைக்கல. அக்னி முதலான தேவதைகள் என்ன தீர்மானம் பண்ணா, இந்த நகுஷனை கொண்டு அங்க வைக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட உயர்ந்தவன் இந்த சந்திர வம்சத்துல தோன்றின இந்த ராஜா நகுஷன். அதனால வந்து என்னன்னா, அந்த ஸ்தானத்துல கொண்டு இவனை உட்கார வச்சா, அந்த ஸ்தானத்துக்கு என்ன ஒரு தேவையான தகுதி அப்படின்னால், 100 யாகம் பண்ணணும். சதக்ரது இந்திரனுக்கு பேரு, 100 யாகம் பண்ணணும். 100 யாகம் பண்ணா அவளுக்கு இந்திர பட்டம், அதான் கணக்கு. அவ ஒழுங்கா காப்பாத்தின்றான்னா அது வந்து அவதான் இருந்துட்டு இருப்பா. இதெல்லாம் எப்படின்னால் ஒரு வந்து இதுல ஒரு போட்டி அதுலாம் வந்து வரும்பொழுது ஒருத்தன் வந்து முதன்மையா வரான், வந்தான்னா இவன் வந்து அந்த ஓட்ட பந்தயத்துல வந்து 8 செகண்ட்ல தாண்டிட்டான் 100 மீட்டர் அப்படின்னு சொல்றா. இது எவ்வளவு நாள் வரைக்கும், அடுத்து ஒரு ஆள் 7 கொஞ்சம் செகண்ட்ல தாண்டற வரைக்கும் தான். அந்த மாதிரிதான் இந்த பட்டமும், 100 யாகம் பண்ணியாச்சுன்னா. அதனாலதான் யார் தபஸ் பண்ணாலும் யார் யாகம் பண்ணாலும் அவன் வந்து இவாளெல்லாம் அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அனுப்பிச்சு நீ போய் அதை கொஞ்சம் தடுத்து அவளை கலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு பண்றது. அதுக்குதான் இங்கேயும் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்றான் அப்படின்னா 100வது யாகம் அது அவன் பண்றது. அப்போ வந்து இதை தடுக்க இவனால முடியல, ஏன்னா இவன் சொத்தெல்லாம் வேற அவன் வந்து எடுத்துட்டான். அவன் பராக்கிரமசாலியா இருக்கான், அசுரன் வேற வழிய பராக்கிரமசாலியா அவன் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, இருக்கா அது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, என்கிட்ட வந்து கேளு தரேன்றான் ராஜ்யத்தை. நான் போய் கேப்பனா இன்னொருத்தர்கிட்ட, நீ கேட்க மாட்டியா, உனக்காக நான் கேட்கறேன்னு எம்பெருமான் உபேந்திரனாக வாமனனாக அவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல கேட்டு வாங்கித்தர. இவன் வந்து யாகம் வந்து பூர்த்தியாக கூடாது, ஆயிட்டா 100 யாகம் பண்ணவன் ஆயிடுவான், அப்புறம் வந்து தன் பதவிக்கு ஆபத்து வந்துரும்னு அவன் நின்றான். இங்க வந்து யாகமும் பூர்த்தி ஆயிடுச்சு, அடுத்தது மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்ற அனுகிரகமும் வந்து எம்பெருமான் அவனுக்கு பண்ணிட்ட. அப்போ அந்த 100 யாகம் பண்ணினால்தான் வந்து அந்த இந்திர பட்டம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த இந்திரன் பட்டத்துக்கு நகுஷனை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கா தேவதைகள். யார் நல்லவா, யார இந்த இதுல கொண்டு தகுதியானவான்னு பார்த்து இவனை கொண்டு போய், அப்படிப்பட்ட உயர்ந்தவன். அப்படி என்னன்னா, ஏன் வந்து இந்திரன் வந்து தன் பதவி இறக்கம் அவனுக்கு ஆட்சி அப்படின்னால், மகாபாரதத்துல ஒரு கதை அதுல வருது இந்த விஷயம். அதாவது என்னன்னா, துவட்டான்னு ஒருத்தர், அவருடைய பிள்ளை துவாஷ்டிரன்னு பேரு, அவனை வதம் பண்ணிட்டான் இந்திரன். அதனால அவனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துருத்து. அப்போ அது பரிகாரம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணாமல் நீ இந்த பறவையில தொடர்ந்து இருக்க முடியாதுன்னு தேவலோக குரு பிரகஸ்பதி அவர்லாம் சொல்லிட்டார். அதனால அவன் வந்து இந்த அந்த சமயத்துல அந்த பதவியில இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட அதுல இவனை கொண்டு உட்கார வச்சிருக்கான்னால் அப்ப இவன் எப்பேற்பட்டவனாக இருக்க முடியும்? ஆகையினாலத்தான் வந்து மிச்சம் பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த நகுஷனை சொல்றதுக்கு ஒரு காரணம். பபூவ நகுஷஸ்தஸ்மின் ஐராவத இவாம்புதௌ யமிந்திர விகமே தேவா பதே தஸ்ய நவி விஷன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நினைக்கிறேன் ஒரு பத்து